ஓசைகள் தல தலவென கவிதைகள் படிக்குது கொடு கொடு தென்றல் காற்றும் சிறு சிறு சிலீனு சிறுவிழு படப்பட தொடுக்குது எங்கும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூஞ்சோட்டம் கொட்டட்டும் நேரம் தான் என்று ஓசை கல கல கலவென கவிதைகள் படிக்கிறது குழு கொடு தென்றல் காற்றும் சில நேரம் சிறு சிறு சிலியன சிறுவிரு படப்பட தொடுக்கிது எங்கும் வேகம் கவிதைகள் படிக்கிறது கொடு கொடு கிண்டல் காற்றும் வீசும்.